ശ്രീശൈലവംശോദ്ധവസോമയാജി നാരായണാര്യാപ്തസമസ്തബോധം തത്പൗത്രമീഡേ വരദാര്യസൂനും ആഢ്യം ഗുണൈര്യജ്ഞവരാഹവര്യം വിശ്വാസവിഷ്ണുപദഭക്തിവിരക്തിശൂന്യം ബിഭ്രഷ്ടകൃത്യമപിമാം വിഷയേഷു സക്തം വിദ്വത്സഭാനുഗതിയോഗ്യമിഹാദധാനൌ വേദാന്തസൂരിചരണൌ ശരണം പ്രപദ്യേ. சீரார்த்தூப்புல் பிள்ளையந்தாதி என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பதம் துணை நமக்கே. தினந்தோறும் தேசிகன் அப்படிங்கிற ஒரு குழு மூலமாக பிள்ளையந்தாதி பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதன் வரிசையில் இன்று ஏழாவது பாசுரம். முதல்ல பிள்ளையந்தாதியோட ஒரு ஒரே ஒரு முக்கியத்துவத்தை மாத்திரம் அடி என் விஞ்ஞாபிச்சுட்டு மேல பாசுரத்தை விஞ்ஞாபிக்கிறேன். பிரபந்தத்துல 4000 திவ்ய பிரபந்தம் தேசிக பிரபந்தம்னு சேர்த்து எடுத்துட்டோம்னா அதுல ஆச்சாரிய பக்தத்ரயம் அப்படின்னு ஒரு மூணு பேர், அந்த மூணு கிரந்தம் அந்த மூணு பேர் பண்ண மூணு கிரந்தம் அப்படிங்கிறது வசத்தியா தெரியப்படுறது. அது அப்படி என்ன மூணு கிரந்தம் அப்படின்னு கேட்டா, முதல்ல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மேல பண்ண கண்ணினன் சிறுத்தாம்பு அப்படிங்கிறது முதல் குரு பங்கி பஜனத்துல வரக்கூடிய முதல் பிரபந்தம். ரெண்டாவது திருவரங்கத்தமுதனார் சுவாமி ராமானுஜர் மேல பண்ண ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கிற ரெண்டாவது பிரபந்தம். தேசிக பிரபந்தத்துல சுவாமி குமாரவரதாச்சார் சுவாமி தேசிகன் மேல பண்ண பிள்ளையந்தாதி அப்படிங்கிறது மூணாவது கிரந்தம். இது மூணுமே ஆச்சாரிய ஸ்துதி ஸ்துத்தியாத்மகமா இருக்கு இந்த மூணு கிரந்தமுமே. அதுல கண்ணினன் சிறுத்தாம்புக்கும் ராமானுசனூற்றந்தாதிக்கும் இல்லாத ஏத்தம் பிள்ளையந்தாதிக்கு இருக்கு அப்படின்னு பெரியவாள்னா காண்பிச்சிருக்கா. தனியன்ல பிள்ளையந்தாதியோட தனியன்ல சொல்றச்சே, நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் மொழிந்தான் அப்படின்ற பதத்தை எடுத்து சொல்றச்சே, கண்ணினின் சிறுத்தாம்பை விட பிள்ளையந்தாதி எப்படி வசத்தி அப்படின்னு கேட்கறச்சே, நேராக மொழிந்தான் அப்படின்னு சொல்றார் தனியன்ல. கண்ணினின் சிறுத்தாம்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு நேர மொழியல, வேறதோ ஒரு சந்தர்ப்பத்துல தான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மேல இந்த கண்ணினன் சிறுத்தாம்புங்கிற பாசுரத்தை கிரந்தத்தை முடிஞ்சர். அதனால கண்ணினன் சிறுத்தாம்பை விட பிள்ளையந்தாதி வசத்தி. ஏன்னா நேரா தேசிகன் எழுதிருக்கிறச்சே தேசிகனுடைய சன்னிதானத்துல இந்த பிள்ளையந்தாதி அப்படிங்கறது அவதாரமாச்சு. சரி, இந்த ராமானுசனுற்றந்தாதிய காட்டிலும் எப்படி இந்த பிள்ளையந்தாதி வசதி அப்படின்னு கேட்டா, பிள்ளையந்தாதியில சொல்றச்சே பிரபந்தசாரத்துல சொல்றச்சே, முன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசியன்னு சொல்லி பொன் அடிமேல பேசியிருக்க, அது திருவடிக்கு மேல அந்த ராமானுசனுற்றந்தாதிய மொழிஞ்சார்னு. ஆனா பிள்ளையந்தாதியையோ வேதாந்த தேசிகர் தாள் இணை கீழ் மொழிந்தார், திருவடிக்கு கீழே பாதுகையா பாதுகா ஸ்தானத்துல இந்த பிள்ளையந்தாதிய விஞ்ஞாபிச்சார் குமாரவரதாச்சார்னு சொல்லி சாதிக்கிறார். திருவாய்மொழியே பகவானுடைய திருவடிக்கு மேல பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம்தான் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரே பல இடத்துல சாதிக்கிறார். கரவிசும் பெரிவழி அப்படிங்கிற பாசுரத்துல பரநடிமேல் குருஹூர் சடகோபன் சொல், பரநடிமேல் பெருமாளுடைய திருவடியோட திருவடிக்கு மேல அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி சீலமில்லைலான் அடிமேல் அணி கோல நீள் குருஹூர் சரஹோபன், சீலமில்லைலான் அடிமேல் அப்படின்னு சொல்லி திருவடிக்கு மேலதான் ஆழ்வார் மொழிஞ்சேறான். செங்கனிவா எங்களாயரு தேவு அத்திருவடி திருவடி மேல், திருவடி மேல்னு இந்த இடத்துலையும் சாய்க்கிறார். அதனால திருவடி மேல பண்ணக்கூடிய கிரந்தத்தை காட்டிலும் திருவடிக்கு கீழே பாதுகா ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான இந்த பிள்ளையந்தாதிங்கிறது உத்கிருஷ்டம்னு சொல்லி பெரியவா வியாக்கியானம் பண்றா. மேற்கொண்டு பாசுரத்தை விஞ்ஞாபனம் பண்றேன். அடியனுக்கு கொடுத்திருக்க பாசுரம் ஏழாவது பாசுரம். வினைகாலும் அக்கினி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன் போல் சிதைக்கும் வகையங்கருதி கண்டீர் எனிலி ராமானுஜமுனியின் உர சேரும் தோப்புல் புனிதரன் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே அப்படின்னு மேற்கொண்டு இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துக்கு என்ன தொடர்பு, முன்னாடி சொன்ன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன சங்கதி அப்படின்னு பார்த்தா, போன பாசுரம் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மொய்த்தவன் அப்படின்னு அந்த பாசுரம், அந்த பாசுரத்தோட சாரம் என்னன்னா சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தையும் சுவாமி தேசிகனுடைய குணானுபவத்தை பண்ணத்தினாலேயே கண்டிலேனன் கடிவினையே அப்படின்னு சொல்லி பாவங்கள்லாம் போறது குரு பங்கி பஜனத்தினாலையும் ஆச்சாரிய திருநாம பஜனத்தினாலையும் பாவங்கள் போறது அப்படின்னு சாதிச்சார். பாவங்கள் போயிடுத்து தன்னை விட்டு, போன பாபத்தை பார்த்து இந்த பாசுரத்துல நீங்கள்லாம் பழகின வாசனையினால திரும்பி வர பிரயத்னம் பண்ணுவீங்கோ, அப்படி எல்லாம் பண்ண வேண்டாம், அந்த பிரயத்னம்லாம் பண்ணாதீங்க, அந்த பிரயத்னம்லாம் வியர்த்தமா போகும், வேஸ்டா போயிடும். அதனால அந்த பாபங்களை பார்த்து சொல்ற மாதிரியான பாசுரமா அமையிறது இது. வினைகள் சம்போதனம் பண்ற வினைகளே ஒரு விஷயம் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். முன்பாசுரத்துல சொன்னது அதையும் பாபங்கள் தான், இந்த இங்கேயும் பாபத்தை சொல்றாரு அப்படின்னா, போன பாசுரத்துல சொன்னது போய பிழை, இந்த பாசுரத்தில் சொல்றது புகுதருவா நின்றனவும்னு சொல்லி அது வேற பாபம் இது வேற பாபம். பாபத்துக்கு பொதுவா மூணு தன்மை உண்டு. பாபத்தினுடைய பலம் அப்படின்னா அது துக்கம்தான், துன்பத்தையே தான் நம்மளுக்கு தரும் பாபம் அப்படின்னு பாபத்துடைய பலன். ரெண்டாவது பாபம் பண்றதுக்கு ருசியை உண்டாக்கி மறுபடியும் பாபத்தை செய்யவே வைக்கும் அந்த பாபம் அப்படிங்கிறது. மூணாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கர்மாக்களுக்கு கர்மாக்களை செய்ய முடியாதபடி அனர்ஹனாக்கிடும் நம்மளை அந்த பாபங்கள்லாம். பாபத்தோடைய பாபத்தை பத்தியான மூணு விஷயம் இது. உமக்கினி வேறோரிடம் தேட வேண்டும், பாபங்களை இனிமேல் நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்கோ, உங்களுக்கு இனிமேல் உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. யூயம் யூயம் வயம் வயம், நீங்கள் நீங்களே, நீங்க எங்ககிட்ட வராதீங்கோ, என்கிட்ட வராதீங்கோ, என்னென்ற உங்களுக்கு காரியமே கிடையாது. இனி பகவான் ஆசிரிச்சா பாபம் போகுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம், ஆனா ஆச்சாரியன் அப்படிங்கிறவரை ஆசிரிச்சா அந்த சந்தேகம் கூட வராது. அத பெரியாழ்வார சொல்றச்சே, மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்கப்பிரானவனெம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாதுய்யப்போமின் பண்டன்று பட்டினங்காப்பே. பத்து பாசுரம் சாய்க்கிறார், ஆனா இந்த இந்த பாசுரம்ன்றது சரியா இருக்கும். மங்கிய வல்வினை நோய்கள் பிராயஷ்சித்தம் பண்ணத்தினால மழுங்கி போன பாபங்கள், வல்வினைன்றார் அதுவும் கொடிய பாபங்கள். அந்த பாபத்துக்கு உங்களுக்கு நீங்க எல்லாம் என்னை எப்படி கொடுமைப்படுத்தினீங்கோ, அந்த மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா சிங்கப்பிரானவனெம்மான், நிசிம்மமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான் என்னோட எனக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டார். அதனால நீங்க இங்கு புகையன்மின் புகையன்மின் இங்க வராதிங்கோ, இங்க வரவே வராதிங்கோ. பழைய மாதிரி எப்ப வேணா இந்த சரீரத்துக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள போய் துக்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா அது நடக்காது. இனிமேல் எளிதன்று கண்டீர் புகையன்மின், பழைய மாதிரி சுலபமா உள்ளெல்லாம் போக முடியாது. கேட் பாஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வாங்கிண்டா கூட போக முடியாது. ஏன்னா பெருமாள் உள்ள எழுதிருக்கார் அப்படிங்கிறத பெருமாள் விஷயத்துல பெரியாழ்வார் சாதிக்கிறார். முன்போல் சிதைக்கும் பிராரப்தத்தோட லேசம் இருக்கும், இருந்தாலும் பழைய மாதிரி நான் வந்து கிளேசப்பட மாட்டேன். ஏன்னா மேற்கொண்டு காரணத்தை சாதிக்க போறார் என்னன்னு. முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது, இனிமேல் பழைய மாதிரி என்ன சின்ன விஷயத்துக்கு கூட துக்கப்படுத்துறது, மலை போல துக்கம் வந்தா கூட தாங்கறதுக்கான சக்தி வந்துட்டு துக்கமும் அவ்வளோ மலையா வராது. அதுவும் சாதாரணமா வந்து தொல்லை பண்ணுவீங்களான்னு கிடையாது. சீனம் மேவி கோபத்தோட வந்து என்னை குடும்பப்படுத்துவீங்கோ உள்நிலாவிய இவரால் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். கலியன் ஸ்பஷ்டமா கோவாய் ஐவரன் மெய்குடியேறி கூரை சோரிவை தாவென்று குமைத்து போகார் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் உள்ள பூந்துட்டு இருக்கீங்கோ. யாரு அப்படின்னா செவி வாய் கண் மூக்கு உடல் அப்படின்ற இந்த அஞ்சு பேர் எனக்குள்ள பூந்துண்டு பார்க்காததை பார்க்கணும்னும் கேட்காததை கேட்கணும்னும் அது ரசனேந்திரியத்தால அதாவது எதெல்லாம் டேஸ்ட் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னும் இந்த மாதிரி கெட்ட வழியிலேயே என்னை போக்குறதுக்கு போறதுக்கான வழியை தான் பண்ணிட்டு இருந்தீங்கோ. இனிமேல் அது நடக்காது. முன்போல் சிதைக்கும் வகை அரிது, இனிமேல் அது கஷ்டம்தான், டவுட் தான். இனிமேல் நீங்க பழைய மாதிரி என்ன குடும்பப்படுத்தினதெல்லாம் ஏனெனில் காரணம் சொல்றார், காரிய காரண பாவத்தை காட்டுறார். இங்க ராமானுஜமுனியின் உரை சேரும் தூப்புல் புனிதர் ராமானுஜமுனியின் உரை ஏரணி கீர்த்தி ராமானுஜமுனியின் உரை சேர்ன்னு தேசிகனே அதிகார சங்கிரக பாசுரத்துல சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா சுவாமி தேசிகன் என்ன எனக்குள்ள பூந்து சுப்பிரதிஷ்டிதமா என்னுடைய புந்தியில எழுந்திருக்கார். என்னுடைய மனசுல சுவாமி தேசிகன் தானாவே எழுந்தருளி இருக்கார். இனிமேல் இந்த வினைகளால எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த தேசிகன் எப்படிப்பட்டவர், எப்படி வந்தார் தானாவே அப்படிங்கிறதுக்கு விசேஷணம் சாதிக்கிறார். ராமானுஜ முனி முனி இன்னுரை சேரும் தூ புல் முனிதர் ராமானுசமுனி இன்னுரை அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகனே எதிராஜ சப்ததியில சுதாசாரம் ஸ்ரீமத் யதிவர புவஸ்ரோத்ர குஹரே நிஷிஞ்சந்தி ஞஞ்சன் நிகம கரிமாண பணிதய அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்ரீமத் யதிவர புவஹா யதி யதிகளுக்கு சிரேஷ்டரா இருக்கக்கூடிய சுவாமி பாஷ்யகாரர்கள் பாஷ்யகாரிடமிருந்து புவஹா தோன்றியவைகள் தோன்றியவைகளும் ஞஞ்சத் நிகம கரிமானஹா வேதத்தோடைய பெருமையே தாழச் செய்கிறதான பணிதயா சுவாமி பாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகள் ஸ்ரோத்ர குஹரே சுதா ஆசாரம் காதோடைய உள்ள வரைக்கும் சுதா ஆசாரம் அமுதத்தோடைய வெள்ளத்தை நன்கு பொழிகின்றது அப்படின்னு சொல்லி பாஷிகாருடைய ஸ்ரீசூக்தியை அமிர்தத்துக்கு சமமா பாவிக்கிறார். பாஷிகாருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவிக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா யத்சாரஸ்வத துக்த சாகர சுதா சித்தௌஷதாஸ்வாதினாம் பிரஸ்வாபாய நபோ பவீதி பகவன் மாயா மகாயாமினி அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட எந்த பாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகளாகிய பார்க்கடலை கடைந்து அமிர்தம் கிடைக்கிறதோ அமிர்தமாகிய சித்தௌஷதத்தை யார் யார் ஆஸ்வாதனம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் ஞானசக்தியாதி குணங்கள் நிரம்பினவரான எம்பெருமானின் மாயை அதாவது மமமாயா துரத்தியான் பகவான் கீதையில சொல்றாரோ இல்லையோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட மாயை ஆகிய காலராத்திரியானது பிரஸ்வாபாய மீண்டும் சம்சார பந்தம் அப்படிங்கிற தூக்கத்துக்கு பொருட்டு நபோபவீதி தகுதி ஆகாது அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பகவானுடைய மாயையாகிய காலராத்திரி கூட நம்மளை சீண்டாது அப்படிங்கிறார் பாஷிகாரடைய ஷீசூக்கி ஆஸ்வாதனம் பண்றவாளுக்கு. இது இன்னுரை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வியாக்கியானம். ஏன்னா எப்பேற்பட்ட ஸ்ரீசூக்திகளையே சதா சர்வகாலமும் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஹிருதயஸ்திதமா வச்சுருக்கேருங்கிறதுக்கு இன்னுரை சேர் அப்படிங்கிறது. சரி, இந்த வினைகளால நமக்கு பகுவித பாபங்கள் நேரிடுமே, அதுல ஸ்திரீ விஷயமான பாபமும் ஒன்னாச்சே, அது சேர்ந்துடுமே அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் நித்ரா சப்ததியில காரணம் சாய்க்கிறார். வஹதி மகிழா மாத்யோ வேதாஸ்திரை முகரைர் முகைஹி. பிரம்மாவானவர் முகைஹி மகிழாம் வஹதி, தன்னோட நாலு முகத்தினாலையும் மனைவியான சரஸ்வதிய தாங்கின்றிருக்கார். அதுக்கப்புறம் வரதனுதயா வாமோ பாகா சிவஸ்ய விவர்த்ததே, சிவனுடைய இடது பக்கத்துல அழகான பொன்னோட உடம்பா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோமோ இல்லையோ, அர்த்தம்னா பாதி நாரியா இருக்கார், அதாவது பாதி ஸ்திரீயா இருக்கார். சரி, வா ரெண்டு பேர் தான் அப்படி அப்படின்னு பார்த்தா, ததபி பரமம் தத்துவம், பரம் தத்துவம்னு சொல்லிட்டு இருக்கோமே பகவான், அந்த பரமம் தத்துவம் கூட கோபீஜனசிய வசம் வதம், இடைச்சேரியில இருக்கக்கூடிய கோபஸ்திரீகள் கிட்ட அடங்கி நிக்கிறதா வசம்பதம். ஆனா பாஷ்யகார் ஆசிரிச்ச சுவாமி ராமானுஜன் ஆசிரிச்சவாள்னா மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே, அதாவது மதனன் அப்படிங்கிறவனால தொடுக்கப்படும் அம்புகளுக்கு இலக்கா ஆக மாட்டாளாம். அதாவது என்ன அர்த்தம்னா, மன்மதனால ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கு வருத்தப்படுவதில்லை அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப ஏற்பட்ட ஸ்ரீசூக்திய சதா சர்வகாலமும் சுவாமி தேசிகன் தன்னுடைய இதை வச்சே தன்னுடைய காலத்தை போக்கினார் அப்படின்னு சொல்லணும். இந்த எத்திராஜ சப்ததியிலேயோ பல இடத்துல சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர போற்றுறர். ஆனா சுவாமி ராமானுஜரை போற்றுவதை காட்டிலும் அவருடைய ஸ்ரீசூக்திகளை பிரசம்சிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு. இன்னுரை அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம், மேற்கொண்டு உரை சேரும். அப்பேற்பட்ட உரை எங்க சேர்றது அப்படின்னா சுவாமி தேசிகன் இடத்துல. அத தானே பல இடத்துல நிர்விஷ்டம் யதிசார்வ பௌம வச்சசாம் ஆவருத்திபிர் யௌவனம் அப்படின்னு சாதிக்கிறார். யௌவனம் எல்லாம் பாழா போச்சு, நிர்விஷ்டம். சுவாமி தேசிகனுடைய யௌவனம்லாம் எப்படி கழிஞ்சுது அப்படின்னா, யதிசார்வபௌம வச்சசாம் ஆவருத்திபிகி, பாஷ்யகார் உடைய ஸ்ரீசூக்திகள்லாம் ஆவருத்தி பண்ணி பண்ணியே சுவாமி தேசிகனோட யவனங்கள்லாம் போச்சு. இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, யவனம் எல்லாம் ஸ்திரீ விஷயத்துலதான் கழியும் பொதுவா. சுவாமி தேசிகனுக்கும் ஒரு ஸ்திரீ ஆப்டாளாம். யாரு அப்படின்னா ஆவருத்தி அப்படிங்கிற ஸ்திரீ. ஆவருத்திங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம். அதுவும் ஒரு ஸ்திரீ இல்ல, பகுவச்சனத்துல சொல்ற ஆவருத்தி பிகி அப்படின்னு. இது விசேஷமா சாதிக்கிற விஷயம். ஆனா எந்த ஆவருத்தி அப்படின்னா, எதிசார்வபௌம வசஸாகிற ஆவருத்தி, அதுலதான் கழியணுமே தவிர சாதாரணமான இந்த ஸ்திரீ விஷயத்துல இது பண்ணக்கூடாது. ஆதிசங்கர் சொல்றச்சே கூட, பாலஸ்தாவத்து கிரீடா சக்தா, தருணஸ்தாவத்து தருணி சக்தா, விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே ஸ்திரீலிங்க விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாத சுவாமி தேசிகனுக்கு பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திகளிலே காலம் கழிஞ்சுது. யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயா, பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்தி தான் எனக்கு சர்வகாலமும். பிரஃபுல்ல பலிதம் சிரஹா பரமிக க்ஷமம் பிரார்த்தேன்னு தன்னோட கடைசி காலத்துல சாதிக்கக்கூடிய விஷயம் அபீதி ஸ்தவத்துல சாதிக்கிறார். இந்த மாதிரி பிரபுல்ல பலித்தம் சிறகா வெள்ள விளையர்னு சுவாமி தேசிகனுடைய திருமுடி ஆனதுக்கு அப்புறம் ஏன் ஆச்சு அப்படின்னா, சில பேர் காபி சாப்பிட்டு ஆறுது சின்ன வயசுலேயே, ஆனால் சுவாமி தேசிகன் இயற்கையாகவே கடைசி காலத்தில் தலையெல்லாம் நரைச்சி போனதுக்கு பாஷிகாருடைய சீசூக்திகள்லேயே மூழ்கி இருந்திருக்காருன்றது தெரியுது. உரை சேரும் தூப்புல் புனிதர், புனிதர் அப்படிங்கிறதுக்கு மூணு அர்த்தம். ஸ்வயமாகவே சுவாமி தேசிகன் புனிதர் தான், ஏன்னா பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாயின்னு மலையப்பனுடைய சாட்சாத் அவதாரமாக இருக்கிறதுனாலேயே சுவாமி தேசிகன் புனிதர். ரெண்டாவது விஸ்வாமித்ர பவித்ர கோத்திர பூஷணரா இருக்கக்கூடியதுனால, அதாவது விஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம் பண்ணதுனால சுவாமி தேசிகன் புனிதர். மூணாவது ராமானுசமுனி இன்னுரை தன்னிடத்துல சேர்றதுனால சுவாமி தேசிகன் புனிதர். அந்த புனிதர் அப்படிங்கிறதுக்கு மூணு அர்த்தம் கணிக்கிறது. இந்த இடத்துல புனிதர் அப்படிங்கிறதுக்கு சுவாமி ராமானுஜரை சொல்றச்சே திரிஜகத் புண்ணிய பலம், சுவாமி ராமானுஜர் யாரு அப்படின்னா மூணு லோகமும் சேர்ந்து பண்ண புண்ணியத்தினுடைய பலம் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகன திருக்குடந்த தேசிகன் சொல்லக்கூடிய கோபால கோபாலாரிய மகாதேசிகன் சொல்றச்சே தேசிக சஹஸ்திரநாமத்துல ஜெகத் புண்ணிய மகாபலம், பாஷ்யகாருக்கு மூணு லோகம் பண்ணின புண்ணியத்துடைய பலன் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஆனா சுவாமி தேசிகன் யாரு அப்படின்னா ஜகத்தெல்லாம் சேர்ந்து பண்ண புண்ணியத்துக்கு கிடைச்ச மகாபலன் அப்படின்னு சொல்லி தேசிக சஹஸ்திரநாமத்துல சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து, என்னுடைய மனசுக்குள்ள புகுந்து ஆழ்வார் சொல்றச்சே தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பனை அப்படின்னு சொல்லி நரையூர் பெருமாள் விஷயத்துல சொல்றார். எனக்காக தானே ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு என்னை நினைச்சுண்டு ஆகா இவனுக்கு கிருப பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன், இவாளுக்கு நான் நம்மளை விட்டா என்ன கதி இருக்கு, அதனால இவாள்லாம் நற்கதி அடையணுமே அப்படின்னு சொல்லி நமக்காக கிருப பண்ணி நமக்குள்ள புகுந்து, சரி புகுந்தார், புகுந்து எப்படி புகுந்தார்ன்றது தெரியும், பாஷிகாருடைய சீசூக்திகளோட சுவாமி தேசிகன் நம்ம ஹிருதய நம்ம மனசுல புகுந்தார். புகுந்து திகழ்ந்து பிரகாசிச்சுண்டே உள்ள புகுந்தார். அவர் பிரகாசிச்சு நமக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் நமக்கே ஒரு தனி பிரகாசம் ஏற்படுறது. ஏன்னா சுவாமி தேசிகன் நமக்குள்ள சந்நிதத்தாம் சதா ஹிருதின்னு பிரார்த்திக்கிறோமே, அந்த பிரார்த்தனையின் பேர்ல சுவாமி தேசிகன் நமக்குள்ள ஏழ்றார். உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் நமக்கும் ஒரு பிரகாசம் இருக்கு. சரி, தேசிகன் நம்ம மனசுக்குள்ள புகுந்தாரே, திகழ்ந்து புகுந்தாரே, எப்ப வேணா கிளம்பிடுவாரா அப்படின்னா பொருந்தினரே, சுப்பிரதிஷ்டிதமா வேற இடத்துக்கு எங்கேயும் போகாத நம்ம கிட்டையே இருக்கிறதுக்கு நம்ம கிட்டையே இருக்கணும் அப்படின்னு உள்ள புகுந்தார், திகழ்ந்தார், உள்ள பொருந்தி ஃபிக்ஸ் ஆகிட்டார். வேற இடத்துக்கு போறது இல்லை சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். சுவாமி தேசிகன் புகுந்தார், சுவாமி தேசிகன் புகுந்து திகழ்ந்தார், திகழ வச்சார் நம்மளையும், பொருந்தினர், சுப்பிரதிஷ்டிதமா ஆனார் நம்ம மனசுக்குள்ள. எப்பேற்பட்ட பாஷ்ய எப்பேற்பட்ட தேசிகன் அப்படின்னா சுவாமி ராமானுஜருடைய இன்னுரை சேரும் தூப்புல் புனிதர் நம்மளுடைய மனசுக்குள்ள வந்துட்டார் அப்படிங்கிறதுனால வினைகள் நம்மள அண்டவே அண்டாது, நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அதுக்கும் ஹிதத்தை சொல்றார் குமார வரதாச்சார் சுவாமி. மேற்கொண்டு இந்த பாசுரத்தினால நமக்கு கிடைக்கிற உபதேசம் என்ன அப்படின்னா, பகவத் சமாசிரயணத்தை காட்டிலும் ஆச்சாரிய சமாசிரயணம் அப்படிங்கிறது வசத்தி அப்படிங்கிறது தெரியறது. அதாவது அர்த்தாத்து பகவான் ஆசிரயிச்சா பாபங்கள்லாம் போலாம், போகாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உண்டு. ஆனா ஆச்சாரியால ஆட்சி சொன்னா நிச்சயமா நமக்கு அந்த பாபங்கள் போயிடும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், பகவான காட்டிலும் சுவாமி தேசிகன் கிருபாலு அப்படிங்கிறது தெரியறது இந்த பாசுரத்துல. ஏன்னா பகவான் நமக்குள்ள புகுந்தான்னா சுவாமி ராமானுருடைய ஸ்ரீசூக்தி எல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனா தேசிகன் நம்மளுடைய புந்திக்குள்ள பொருந்தினார்னா சுவாமி சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும், அதுக்கு கேள்வியே கிடையாது. அந்த மாதிரி மூணாவது விஷயம், சுவாமி தேசிகன் பண்ற பக்தினால யார் யாரெல்லாம் பிரீத்தாள் ஆவான்னா தேசிகன் பிரீத்தி அடைவர். தேசிகன் பிரீத்தி அடைகிறார்ன்றது தெரிஞ்சதுனால சுவாமி உடையவர் ஸ்ரீபாஷ்யகாரர் பிரீத்தி ஆவார். ஆச்சாரியாளுடைய பங்கியே பிரீத்தி ஆகும், அதை பார்த்துட்டு பெருமாள் பிரீத்தி ஆவார். அந்தந்த ஆச்சாரியால் பிரீத்தி ஆறது மாத்திரம் இல்லாம அவளுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானம் ஏற்படும். நாலாவது, தேசிகனுடைய அனுகிரகத்தால மட்டும்தான் சுவாமி ராமானுஜருடைய இன்னுரைன்றது புரியும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட கருத்து. நான் தேசிகனை துவேஷிப்பேன், ஆனா சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் வாசிச்சுட்டே இருப்பேன்னா ஒன்னும் புரியாது. ஏன்னா அது ஆச்சாரிய பஞ்சாசத்துல சொல்றச்சே, பிரமாணம் பாஷ்யஸ்ய, யார் பிரமாண ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரமாணம் அப்படின்னா சுவாமி தேசிகன். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு நாம ஸ்ரீபாஷ்யம் சேவிக்கிறோம்னாலும் சுவாமி ராமானுஜருடைய எந்த கிரந்தத்தை நாம சேவிக்கிறோம்னாலும் சுவாமி தேசிகன் அதை காப்பாத்தி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தேசிகனுடைய அனுகிரகத்தினாலதான் ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் புரியுங்கிறதுக்கு ரெண்டாவது காரணம், இது நம்ம ஸ்வகோஷ்டி நிஷ்ட சமயம் இல்லை. நம்ம இது நாமளே நம்ம மாத்திரம் தேசிகனை பத்தி சொல்லிக்கிறோம் அப்படின்னு நீதி பேர்லாமும் சொல்ற விஷயம், எஸ்ய வாக்விருத்தி பரியந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யாருடைய ஸ்ரீசூக்தியானது ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திக்கு வேலியா இருக்கோ அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனை நமஸ்காரம் பண்றேன்னு. இது நாம சொல்ற விஷயம் இல்ல, எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துக்கிற விஷயம். வேடிக்கையா அப்பைய தீட்சிதர் சொன்னார்னு ஒரு விஷயத்த சொல்லுவா நம்ம சம்பிரதாயத்துல. இந்த சுவாமி தேசிகன் மாத்திரம் இல்லைன்னா இந்த ராமானு சம்பிரதாயத்தை நான் எப்போ மாத்திருப்பேன். அந்த கட்டடத்தை பாஷ்யகாரர் பண்ண நவ கிரந்தத்தையும் ஒரு கட்டடத்துக்கு சமானமா உபமை சொல்லி அது அதை எப்படியோ நான் இது பண்ணியிருப்பேன். ஆனா இந்த தேசிகன்றவர் அதுக்கு வேலி மாதிரி ஒரு காம்பவுண்ட் போட்டு உள்ளேயே போகாதபடி தடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்பைய தீட்சிதர் சொன்னார்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. அந்த மாதிரி சுவாமி பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திய காப்பாத்தி இன்றளவும் நமக்கு அதை புரியறபடி பண்றது சுவாமி தேசிகன் தான் அப்படிங்கறதுல நமக்கு மாத்திரம் இல்ல, எதிர்தரப்புல இருக்கிறவா கூட ஒத்துக்கிற விஷயம் இது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது. சுவாமி தேசிகனுடைய பிரம்மோத்சவத்துல இந்த பிள்ளையந்தாதியை நாம விசேஷமா கேட்டு வரோம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வித்வான்கள்ட்ட இருந்து இந்த தினந்தோறும் தேசிகன் அப்படிங்கிற இந்த யூடியூப் மூலமா பல விஷயங்கள் பல பேரை போய் சேர்றது. இந்த மாதிரி மேற்கொண்டு நிறைய சத்காரியங்கள்ல இவா ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அடியவர்க்கமையின் திருவடி வாரத்திலையும் சுவாமி தேசிகன் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிஷத்யா வித்யானாம் நிகில குமதி வியாழ கருடஹ சபா சௌபாக்யானாம் சரச கவிதா பத்ம சவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதன கலா ஜன்ம ஜலதிஹி கரோது க்ஷேமம் நஹ கவிகதக கண்டீரவ குருஹு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.